வணக்கம், இது மலை பேச்சு. நான் உங்கள் ரோனி. இன்று ஆயுர்வேதம் சார்ந்த ஒரு நூலின் விமர்சனத்தை பார்க்கப் போகிறோம். ஆயுர்வேத மருத்துவ வரலாறு, எழுதியவர் எல் மகாதேவன். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை வெளியிட்டுள்ளது. இந்த நூலை மின்னூலாக தமிழிணைய கல்வி கழகத்தில் மின்னூலகத்தில் தரவிறக்கி வாசிக்கலாம். இனி விமர்சனத்தை பார்ப்போம். நவீன காலத்தில் சித்த ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதி மருத்துவ பிரிவுகள் வளர்ந்து வருகின்றன. நடப்பில் உள்ள வலதுசாரி மதவாத கட்சி ஆயுர்வேதம் சார்ந்த பணியும் செய்யும் சாமியர்களை ஊக்குவித்து பல்வேறு மக்களுக்கு ஆதரவான அவர்களை பாதுகாக்கும் சட்டங்களை திருத்தி வணிகத்துக்கு ஆதரவாக மாற்றி வருகிறது. இது வணிகத்துக்கு வேண்டுமான உதவலாமுடைய மக்களின் நம்பிக்கைக்கோ உடல்நலனுக்கோ எந்த பாதுகாப்பையும் தராது. இன்று ஆயுர்வேதத்தில் நோய்களை குணமாக்குவதிலும் ஆராய்ச்சி செய்வது என்பதிலும் முன்னை காட்டிலும் மூடநம்பிக்கைகளே அதிகம் உருவாகின்றன. இது பற்றிய தகவல்களை ஒருவர் சமூக வலைதளங்களில் தெரிவித்தால் கூட அரசு துறை அவர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களை அலைகழிக்கிறது. இந்த வகையில் நாம் ஆயுர்வேதத்தின் மருத்துவ வரலாறு பற்றி அறிந்து கொள்வது போலியான பொய்யான கருத்துக்கள் சிக்காமல் நம்மை தடுக்கும். நம் உடல்நலம் சார்ந்து நம் விழிப்புணர்வோடு கவனமாக இருக்க முடியும். ஆயுர்வேத மருத்துவ வரலாறு நூலை எல் மகாதேவன் எழுதியிருக்கிறார். அவர் இந்த நூலை சம்பளம் ஆதாய தொகை இதையும் பெறாமல் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நாம் எப்படி அறிவோம்? அவரே தனது உரையில் கூறியுள்ளார். ஆயுர்வேதத்துறையின் வளர்ச்சிக்காக இப்படியாக தனது பங்களிப்பை செய்திருக்கிறார். இது மகிழ்ச்சியான ஒன்று. நூலில் ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என நான்கு வேதங்களிலும் மருத்துவம் பற்றிய செய்திகள் உண்டு என கூறப்பட்டுள்ளது. அவற்றை எழுதியவர்கள் தொகுத்து உரை எழுதியவர்கள் பற்றிய விரிவான விவரங்களை நூல் முழுக்க நாம் பார்க்க முடியும். மொத்தம் நூலின் பக்கம் 400 பக்கங்களுக்கு மேல் உள்ளது. ஆயுர்வேதம் பற்றி மேலும் வாசித்தறிய அத்தியாயங்களுக்கு பின்னால் ஏராளமான மேற்கோள் நூல்களும் உள்ளன. அவற்றையும் வாசகர்கள் வாசிக்க முடியும். இந்நூலில் ஆயுர்வேத மருத்துவம் சார்ந்த மாத இதழ்கள், வார இதழ்கள், காலாண்டு இதழ்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. இவையெல்லாம் ஆயுர்வேதம் கற்கும் மாணவர்களுக்கு உதவும். கூடவே சிறந்த ஆயுர்வேத கல்லூரிகள், மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் பற்றிய குறிப்புகளும் நூலை சிறப்பானதாக முழுமையானதாக மாற்றுகின்றன. ஆயுர்வேதம் என்றால் என்ன? அதன் பொருள், அதில் உள்ள 8 பிரிவுகள், அதை மையமாக கொண்டு பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட நூல்கள், அதில் சிறப்பான நூல்கள் இவை என அத்தியாயத்திற்கு ஏராளமான தகவல்களை தொகுத்து கூறிக்கொண்டே செல்கிறார் ஆசிரியர். அவையெல்லாம் பெருமையை வாசிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பிடுத்து கொண்டால் எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவக்கூடும். அதாவது ஆயுர்வேதம் மீது உங்களுக்கு ஆர்வம் உள்ள பட்சத்தில், ஆயுர்வேதம் என்பது 5வது வேதமாக வரையறுக்கப்படுகிறது. அடிப்படையில் உபவேதம். சமூகத்தில் வேத காலங்களில் நிலவிய மத ரீதியான கருத்துக்களுக்கு எதிரான புரட்சித்தன்மை கொண்டுள்ளது. அதை பற்றியும் கூறியிருப்பது சிறப்பான ஒன்று. மது மாதிசம் என்பதை ஆயுர்வேதம் தடுக்கவில்லை. எதையும் விலக்கி வைக்கக்கூடாது, அளவு கடந்து அதிகமாக ஈடுபட்டு விடவும் கூடாது என எச்சரிக்கிறது. அந்த வகையில் ஆயுர்வேதம் அன்றைக்கு ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை கொண்ட நூலாக இருந்திருக்கிறது. ஆயுர்வேதத்திலும் மதுவை பகுதி பொருளாக கொண்ட அரிஷ்டம் வகை மருந்துகள் உண்டு என்பதை அதை உண்டவர்கள் அறிவார்கள். இப்படியான ஆயுர்வேதம் அதன் புரட்சிகரமான கொள்கை காரணமாக சைவம், வைணவ மதம் பெரியர்களால் எதிர்க்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் நாட்டை பிளவுபடுத்த ஆயுர்வேதமே கூட பயன்படுத்தப்படும் என்பதை யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது அல்லவா? நூலில் ஆயுர்வேதம் மட்டுமின்றி பிற மருத்துவ முறைகள் அந்த செயல்பாடுகள் பற்றியும் விளக்கப்படுகிறது. அவையும் மருத்துவத்தில் ஆர்வம் உள்ளவோ உதவக்கூடும். இன்றைக்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சமண மருத்துவம், சமண மதத்தினர் மட்டுமே ஆயுர்வேத மருத்துவத்தை தேன், மாமிசம், உலோகங்கள் கொண்ட மருந்துகளை சேர்க்காமல் தயாரிக்கிறார்கள், உண்கிறார்கள். இன்று வரையிலும் அவர்கள் உணவு சார்ந்த ஒரு அரசியலை தீவிரமாக கடைபிடிக்கிறார்கள். இது எந்த வகையில் செல்கிறது என்றால், அவர்களின் அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்தில் உள்ள பள்ளிகளில் சத்துணவில் கூட ஒரு முட்டையை பயன்படுத்துவதை எதிர்க்கிறார்கள். அந்த வகையில் ஒரு வறட்டுத்தனமாக அவர்களின் சைவ கொள்கை வந்து நிற்கிறது. மருத்துவம் சார்ந்த விஷயத்திலும் அவர்கள் இதே போலத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த நூலின் இறுதியில் ஐநா சபை உடல் மனம் சமூகம் என்பதோடு ஆன்மீகம் என்பதையும் இணைத்துள்ளதை கருத்தோடு வாசிக்க வேண்டியுள்ளது. ஆங்கில மருத்துவமோ ஆயுர்வேதமோ அதை செய்யும் மருத்துவரின் அக்கறை நேர்மை மீது நோயாளி நம்பிக்கை உண்டால் போதுமானது. ஆனால் எதுக்கு அவர் ஆன்மீகம் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லது பக்தி கொள்ள வேண்டும்? ஆன்மீகம் என்பதை சிகிச்சையில் சேர்த்துக்கொள்வது அந்தளவு சிறப்பானதல்ல என்பது என் தனிப்பட்ட கருத்து. அடிப்படையில் ஆயுர்வேதம் அதன் நோக்கம் பற்றி அறிந்து கொள்ள சிறந்த நூல். நூலை மின்னூலாக தரவிறக்கினால் ஏறத்தாழ 400 MB மேல் செலவாகிறது. இதை சற்று மாற்றி இப்போன பல்வேறு போடியமாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டால் நூலை தரவிறக்கி வாசிக்க எளிதாக இருக்கும். அதை எளிதாக பிறருக்கு படித்துவிட்டு பிறருக்கும் அனுப்பக்கூட இயலும். இதை அரசு பரிசீலனை எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சி. ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய ஆர்வம் கொண்டவர்களுக்கு இந்த நூல் முக்கியமானதாக இருக்கும். மற்றவர்களுக்கு இது வெறும் பொதுவான தகவல்களை கொண்ட நூலாகவே இருக்கும். இதை மனதில் கொண்டு வாய்ப்பிருப்பவர்கள் நூலை வாசிக்கலாம். இது மலைப்பேச்சு பாட்காஸ்ட். நான் உங்கள் ரோனி. நன்றி.